தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்ன வார்த்தை தவறிவிட்டாய் அடிக்கண்டம்மா மார்பு துடிக்குதடி பார்த்தவிடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி பாவை தெரியுதடி தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்தவிடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி பாவை தெரியுதடி மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்துதடி வானிலிடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தடுது பார் மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரக துழலுவதோ நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துழலுவதோ தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில்